ஓம் ஸ்ரீ மோகநாதாராய நமஹ. ஓம் சௌம் சௌம்யாய நமஹ. ஓம் ஹம் ஹம்சாய நமஹ. ஓம் க்ளீம் சாத்யாய நமஹ. ஓம் கிருஷ்ணபுத்ராய நமோ நமஹ. கருப்பண்ண சுவாமியே சரணமை. சருவாவேலு கம்பு வீரசாட்டைய வீசி வரு சாமி எங்க கருப்பசாமி தான். சருவாவேலு கம்பு வீரசாட்டைய வீசி வரு சாமி எங்க கருப்பசாமி தான். எங்க விச்சமுள்ள அங்கு மல சாமி அருகிலே நின்று வீரக்காவத்தையும் தெய்வம் கருப்பசாமி தான். விச்சமுள்ள அங்கு மல சாமி அருகிலே நின்று வீரக்காவத்தையும் தெய்வம் கருப்பசாமி தான். கையறுவ வளவளக்க காட்டதங்க கணகணக்க ஒய்யார கருப்பளவன் பூங்கார குரல் எடுத்து we'll be right back. நெத்தி வைக்க நெத்தி பொட்டு கமகமக்கவே நிலக்கர சுங்கு வேட்டி ஜோலி ஜோலிக்கவே நெத்தி வைக்க நெத்தி பொட்டு கமகமக்கவே கோலவிழி நெருப்பாகி தகதகக்கவே காலபயம் என்றவரும் கதிகலங்கவே கோலவிழி நெருப்பாகி தகதகக்கவே காலபயம் என்றவரும் கதிகலங்கவே இசக்கி கருப்பாயி இருபுறம் பவனிவர் பறக்கும் குருதையிலே ஆவேச பொறி பறக்க இசக்கி கருப்பாயி இருபுறம் பவனி வர பறக்கும் குருதையிலே ஆவேச பொறி பறக்க சுக்காந்தடி சுழட்டிக்கிட்டு கருப்பன் வாராரே எட்டு திக்கும் அதிரும்படி காட்சி தாராரே சுக்காந்தடி சுழட்டிக்கிட்டு கருப்பன் வாராரே எட்டு திக்கும் அதிரும்படி காட்சி தராரே வராறையா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி வராறையா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி இட்டி வச்சவ இடவாளரி தோல் மீது தூக்கி வச்சவ இடுப்பு கச்சையிலே இட்டி வச்சவ இடவாளரி தோல் மீது தூக்கி வச்சவ மிடுக்கு கம்பீர தோற்றம் உள்ளவ கருப்ப குடுக்கு சாமி என பேரெடுத்தவ மிடுக்கு கம்பீர தோற்றம் உள்ளவ கரும்ப துடுக்கு சாமி என பேரெடுத்தவ மாலைய போட்டுக்கிட்டு மணிகண்ணன் சரணம் போட்டு நீலிமலை ஏற ஒரு சுவாமி மாற கண்டுபிட்டா மாலைய போட்டுக்கிட்டு மணிகண்ணன் சரணம் போட்டு நீலிமலை ஏறி வரும் சுவாமி மாற கண்டுபிட்டா ஆனந்தமா அரவணைச்சி அருள் தரும் சாமி என் பூஜையிலே மருளாடி வரம் தரும் ஞானி ஆனந்தமா அரவணைச்சி அருள் தரும் சாமி என் பூஜையிலே மருளாடி வரம் தரும் ஞானி வராறையா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி வராறையா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி அபேசமா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி அழைத்தவுடன் வராறையா கருப்பசாமி கருப்பசாமி இருக்கிட்டு வராறையா கருப்பசாமி கருப்பசாமி புயல போல வராறையா கருப்பசாமி கருப்பசாமி அங்கிட்டு எங்கிட்டும் வராறையா கருப்பசாமி கருப்பசாமி வரந்தரவே வராறையா கருப்பசாமி கருப்பசாமி வராறையா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி வராறையா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி அழகர் கருப்பன் வராறையா கருப்பசாமி வேகமாக வராறையா கருப்பசாமி கருப்பசாமி பூமி அதிர வராறையா கருப்பசாமி கருப்பசாமி சாட்ட வீசி வராறையா கருப்பசாமி கருப்பசாமி தர்மம் தாக்க வராறையா கருப்பசாமி கருப்பசாமி மருளாடி வராறையா கருப்பசாமி கருப்பசாமி வராறையா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி வராறையா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி அதட்டி உருட்டி வராறையா கருப்பசாமி கருப்பசாமி அதிரடியாய் வராறையா கருப்பசாமி கருப்பசாமி பிச்சருவா சுத்தி வராறையா கருப்பசாமி கருப்பசாமி அம்சமாக வராறையா கருப்பசாமி கருப்பசாமி ராஜனாக வராறையா கருப்பசாமி கருப்பசாமி பல வேஷக்கார வராறையா கருப்பசாமி கருப்பசாமி வராறையா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி வராறையா வராறையா கருப்பசாமி கருப்பசாமி வள்ளி பிறம்பெடுத்து வராறையா கருப்பசாமி கருப்பசாமி கொறி பறக்க வராறையா சிங்கம் போல வராறையா கருப்பசாமி கருப்பசாமி அங்கம் புழுங்க வராறையா கருப்பசாமி கருப்பசாமி நம்மை காக்கிடவே வராறையா கருப்பசாமி கருப்பசாமி சலங்க ஒலிக்க வராறையா கருப்பசாமி கருப்பம் தேடி வரா, பூத ஊரி கருப்பம் வரா, வேட சந்தூர் கருப்பம் வரா, வங்கலமா கருப்பம் வரா, பதினெட்டாம் படியான் வரா, வராறையா வராறையா, வராறையா வராறையா, வடக்கத்தி கருப்பம் வரா, ஐயப்பமார காக்க வரா, ரகுவம்ச திலகம் வரா, திருநாமம் தோலங்க வரா, உத்தரவு போட்டு வரா, வெற்றி என சிரிச்சு வரா, வராறையா வராறையா, வராறையா வராறையா, வராறையா வராறையா, வராறையா வராறையா, வராறையா வராறையா.